சொத்தில பங்கு கேட்டா அலைய அலைய போடு அலைய சொத்தில பங்கு கேட்டா அட தலைய போடு தலைய ஊரா வீட்டு சட்டத்துக்கு ஊரு நாடு மசியாரு நீ சுட்டவாகும் அணிக்கும் எங்க தண்ணி பெரிதாராயம் போல